நாகராஜன், மதுரையிலிருந்து. நம்பிக்கை இல்லையேல் விஞ்ஞானமும் கற்பனையே. முடியாது என்றால் முடியுமோ நாள் சொல்லில். பணம் இருந்தும் அனாதையாய் முதுமையில். சேர்த்த பணம் செல்லாமல் போனது. சேர்த்திருக்கலாமோ இளமையில் நல்ல நண்பர்களை. அர்ச்சனையில் நிறைந்தது அர்ச்சகரின் மனமே. நாலு சொல்லில் எத்தனை அர்த்தங்களோ.